ட்ரீட்டு எப்பவுமே ஹாட்டு அசைக்கில் கேட்டு வாங்கி கோடி கேட்டு சச்சின் பேட்டு ஜானகின் பாட்டு சிவாஜின் ஆக்டு ஜில்லா நாளே ட்ரீட்டு பாட்டு சிவாஜி ஜில்லா நாளை ட்வீட்டு